अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा जय बोलो वराह मूर्ति की जय। नमो नमस्ते अखिल यज्ञ दंतवे स्थितौ गृहीतामल तत्वमूर्तये दिष्ट्या हतोऽयं जगतामरुन्धुदः त्वत्पाद भक्त्या वयमीश निर्वृताः। பகவானுடைய வராக அவதாரத்துல ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற தைத்தியன் அந்த தைத்தியனை வதம் பண்ணி பூமாதேவிய சம்ரக்ஷணம் பண்ணினார் அப்படிங்கிற அந்த சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுல த்விஜபாலகர்களான ஜெயவிஜயாளுக்கு சாபம் கிடைக்கிறது சனகாதி முனிவர்கள்டேந்து. அப்படி சாபம் கிடைச்சு முதல்ல திதி மாதாவுடைய வயிற்றுல கருவாக பிறக்கிறார்கள். யாராக அப்படின்னா ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவாக. அவ நேரா பூமியில வந்துட்டா. அந்த உத்தமமான ஸ்திரீ அந்த திதி தேவி 100 வருஷம், ஏன்னா காமார்த்தமாக தேசகால சிந்தை இல்லாம கணவரை நிர்பந்தமா கர்ப்பத்தை கர்ப்பம் வேணும் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு நிர்பந்தமா அவர்த்தி இந்த குழந்தை. ஆனா அது ரெண்டும் அசுர வித்தாக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுண்டா. அதுல இருந்து அந்த அசுர வித்து ரெண்டு குழந்தைகள் வெளியில வந்தா தேவர்கள் எல்லாம் உபதிரவம் பண்ணும், 3 உலகத்தையும் கஷ்டப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுண்ட அந்த அம்மா அந்த குழந்தைகளை 100 வருஷம் தீர்க்கால கர்ப்பதாரணம் பண்ணிட்டு இருந்தாலாம். அந்த சிசுக்களை உத்பாதா பகவஸ்தத்ர நிபேதுர்ஜாயமானயோ திவி புவ்யந்தரிக்ஷேச்ச லோகஸ்யோரு பயாவஹ. அப்படி 100 வருஷம் குழந்தை கழிஞ்ச கர்ப்பத்திலேருந்து அந்த குழந்தை வெளியில வருது. அந்த பிறந்த சமயம் உரு பயாவகா மகாபயம் வருத்தரதா, நிறைய அசுப லட்சணங்கள் எல்லாம் காண்றது. ஸ்வர்க்கத்திலையும் பூமியிலையும் பூரா அந்தரீட்சம் பூராவே அசுப லட்சணம் காண்றது. காற்று நன்னா வீசறது, பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வேரோட விழறது, பசுக்கள் மாதிரி அந்த ஒரு ஒரு ஜந்துக்கள் எல்லாம் பயந்து விரைக்கிறது, கடலல் கடல்ல அந்த அலைகள் நன்னா க்ஷோபம் கொண்டு பயந்து போய் பெருசா அலை அடிக்கிறது, கலங்கி மறியறது, ஜலமெல்லாம் ஒரு ஆட்டம் ஆடுறது, நதிகள்லாம் ஜலம் ரொம்ப ஸ்பீடா ஜலம் ஒழுகிறது. ராகு கிரஸ்தனான சந்திர சூரியர்கள் அப்படி இருந்தார்களாம், ராகு முழுங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி சந்திர சூரியர்கள் இருந்தார்கள். இருட்டு அந்தகாரம் அப்படி பரகிடுதான். இதெல்லாமே அமங்கலமான விஷயங்களுக்கு தெரியறது, அமங்கலமான சத்தங்கள் பலதும் ஒரு ஒரு விஷயங்கள். ஏன்னா பொதுவா அசுப லட்சணமா இருக்கிறதெல்லாம் மிருகங்களுக்கு முன்னாடியே தெரியும் சொல்லுவா, அவ சத்தம் போடுவா, அதை வச்சுட்டு நம்மளுக்கு கணிக்கலாம் ஓகே இது வந்து இன்னும் தப்பா நடக்க போறது அப்படின்னு. காட்டுல எல்லாமே வழியெல்லாம் பாக்கறதையும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுப்போம். அப்ப அந்த சத்தம் கேட்கறதையே ஒரு பீதி உண்டாவது எல்லாருக்கும். ரிஷீஸ்வரர்களுக்கெல்லாம் தெரியறது, பிராமணர்களுக்கெல்லாம் தெரியறது இந்த சாபத்தினால அந்த அசுரன் வந்து பிறக்க போறார் அப்படின்னு தெரியறது. அதனால அவ ப்ரிப்பேர்டா இருந்தா. தேவ பிரதிமைகள்லாம் கண்ணிலேந்து ஜலம் கொட்டுறதான் அப்படி, மேகங்கள் எல்லாம் பூய வர்ஷினகா மலம் வர்ஷிக்கிறது, பசுக்கள் பயந்து சோரே அசுர்தோஹா ரத்தம் வெளியில வரதாம். இப்படி பல விதமான அசுப லட்சணங்கள் கண்டுது. இவ ரெண்டு பேரும் வந்துட்டா. திவிஸ்பிருஷௌ ஹேம கிரீட கோட்டிபிஹீம் நிருத்த காஷ்டௌ ஸ்புரதங்கதா புஜௌ காம் கம்பயந்தௌ சரணை பதே பதே கட்யாசு காஞ்சி ஆர்க்கமதீத்யதஸ்ததுஹு. பொன் கிரீடங்கள், ஆகாயம் வர தற்றா மாதிரி அப்பேற்பட்ட பெரிய உருவம், நிருத்த காஷ்டௌ திக்குகள் எல்லாம் அடைக்கிற மாதிரி ரொம்ப தடிச்ச சரீரம், ரொம்ப குண்டா இருக்கலாம், தோள்வளைகள் எல்லாம் போட்டுண்டு, பாதங்கள் எல்லாம் பூமியில வச்சு, அந்த பாதங்கள் வச்சதுலயே கம்பயந்தௌ பூமி பயந்துட்டலாம், பயந்துட்டா. பூமிக்கு எப்ப பயம் வரும், எப்ப கோபம் வரும், பூமினாலே பொறுமைக்கு உதாரணம் வா. சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே அப்படின்னு பூமாதேவியை தொட்டு வச்சுக்கிறோமே, பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே, மன்னித்துடு, நான் வந்து உன் மேல என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம க்ஷமாபணம் கார்த்தால எழுந்ததும் பூமாதேவியை தொட்டு வச்சுக்கிறோமே. ஏன் பூமாதேவி இப்பவும் நம்மள காப்பாத்தின்னு இருக்கா அப்படின்னா, அவ்வளோ பொறுமைக்கு உதாரணம் அந்த பூமாதேவி. அப்பேற்பட்ட பூமாதேவிக்கு எப்ப பொறுமை கெடும், எப்ப கோபம் வரும் அப்படின்னா, தன்னுடைய பர்த்தா மேல யாராவது அபவாதம் சொன்னா. பொதுவா ஸ்திரீகளுக்கே தன்னுடைய கணவரை யாராவது தப்புனா சொல்லிட்டாலோ, கணவருக்கு ஆபத்து வரா மாதிரி காட்டினாலோ ஸ்திரீகளுக்கு பிடிக்காது, மனைவிக்கு பிடிக்காது. பூமாதேவி பதிப்ரதை உலகத்துல சாதுக்களை கஷ்டப்படுத்துறதுக்குண்டான ஒரு அசுரவித்து பிறந்தா எப்படி தாங்கிப்பள், பயந்துட்டாளாம் பூமாதேவி. பிரஜாபதி நாம தயோர் காட்சி, கஷ்யப பிரஜாபதி என்ன பண்றார், அவளுக்கு நாமகரணம் போடுறா. ரெண்டு குழந்தைகள் ட்வின்ஸ், யமயோகோ ட்வின்ஸா வந்திருக்கா. முதல்ல ஒரு குழந்தைக்கு ஹிரண்ய கஷிப்பு அப்படின்னு பேர் போட்டா, ரெண்டாவது தம்பிக்கு ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு பேர் போட்டா. இந்த பேர்லயே நம்மளுக்கு தெரியும் ஹிரண்யம்னா என்ன, தங்கம் அர்த்தம். அதனுடைய தத்துவார்த்தம் அப்புறமா பாக்குறோம். இப்போ ரெண்டு பேருக்கும் இந்த பேரு நாமகரணம் பண்ணிவிட்டா. சக்கரே ஹிரண்ய கஷிபுர்தோர்பியாம் பிரம்மவரேணச, ஹிரண்ய கஷிப்பு என்ன பண்றார், நல்ல தோர்பியாம் நல்ல கையூக்குனால பிரம்மாட்டேந்து வரம் வாங்கி, இந்த தபஸ் எல்லாம் பண்ணி வரத்தை வாங்கி, வரணமே இல்லாத ஒரு வரத்தை வாங்கி, ஹிரண்ய கஷிபுக்கு அகங்காரம் வந்து மூணு உலகத்தையும் அடக்கி வச்சுண்டு வாழ்ந்துட்டு இருந்தான், பாலான் பாலகர்கள் கூட வாழ்ந்துட்டு இருந்தான்னு ஹிரண்ய கஷிப்புவை பத்தி சுருக்கமா சொல்லி ஹிரண்யாக்ஷனை பத்தி சொல்றா. ஹிரண்யாக்ஷோனுஜஸ்தஸ்ய பிரிய பிரீதி கிருதன்வஹம் கதாபாணிர் திவம் யாத்தோ யுயுத்சுரு மிருகயம் ரணம். ஹிரண்யாக்ஷன் தம்பியான ஹிரண்யாக்ஷன் என்ன பண்றார், அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, என்ன பிடிக்கும், யுயுத்சுஹு ரணம், யுத்தத்துல ரொம்ப ஆசை, சண்டை போடு, யாரா இருந்தாலும் சண்டைக்கு வா, சண்டைக்கு வா, நான் உன்னை ஜெயித்து காட்டுறேன் அப்படின்னு எல்லாருமே ஜெயித்து ஜெயித்து பாக்குறதுல அவருக்கு என்ன பிரியம், அதனால யுத்தத்துக்கு ஆசைப்பட்டு யுத்தத்துக்கு தேடி கையில ஒரு கதையும் எடுத்துட்டு, கதாபாணிகி கதையும் எடுத்துட்டு நேரா பூமியில எல்லாரையும் ஜெயித்துட்டார், நேரா ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டார். ஸ்வர்க்கத்துல போய் ஒரு அட்டகாசம் போட பண்றார், தேவர்கள் எல்லாம் பயந்து போறாளாம். எப்படி பயங்கர பயந்து போறானா, தார்க்ஷத்ரஸ்தாக அகயஹா இவ, ஒரு கருடனை பயந்து சர்ப்பங்கள் எல்லாம் எப்படி ஒளிஞ்சிருப்பாளோ அதே மாதிரி தேவர்கள் எல்லாம் மறைந்திருந்தார்கள். அவ்வளவு பெரிய கொடுமை அப்பேற்பட்ட, ஏன்னா அசுர வித்துனா இதெல்லாம் பகவத் சங்கல்பத்துல வருது, யாரால தடுக்க முடியும், எல்லாரும் பயந்து போயிட்டா, அத்தான பேரும் தேவர்கள் அவளுடைய சக்தியெல்லாம் இந்த, ஏன்னா இவ பயந்து போறான்னு இப்பவே தெரிஞ்சிருக்கும். சில சமயத்துல அசுராளுடைய சக்தி தேவர்களுடைய சக்தியை விட ஜாஸ்தியா தான் இருக்கும், ஓங்கி இருக்கும் அப்படிங்கிறது வாஸ்தவமான விஷயம். அதனால தேவர்கள் அத்தான பேரும் பயந்து மறைந்திருந்தார்கள். இவ யாரும் கிடைக்கல அப்படின்னது நேரா இரண்யாக்ஷன் வருணன்ட்ட போனா, வருணனுடைய ராஜதானியில பிரச்சேத்த சகாபுரியும் ஆசேதிமான், வருணனுடைய ராஜதானியில போனார். நேரா போய் அவர்கிட்ட பேசுறார், அதிராஜாமே சம்யுகம் தேகி, கூட யுத்தத்துக்கு வா அப்படின்னு வருணனை வம்புக்கு இழுக்கிறார், யுத்தத்துக்கு இழுக்கிறார். அப்போ வருணன் சொல்றாருப்பா, நான் யுத்தத்துக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன், உன் கூட யுத்தம் பண்றதுக்கு அதுக்குண்டான சக்தி வேண்டாமா, நான் பார்த்ததுல பஷ்யாமி நான்யம் புருஷாத், நான் பார்த்ததுல சாட்சாத் அந்த புருஷன்னாலதான் உன் கூட யுத்தம் பண்ண முடியும். அந்த சாட்சாத் பகவானாலதான் பண்ண முடியும். நீ ஏ அசுர ரிஷபா, நீ வந்து அவர் கூட அவர்கிட்ட போய் கேட்டு பாரேன், யுத்தத்துக்கு கூப்பிட்டு பாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இத கேட்டதும் அவருக்கு வாஸ்தவமா பட்டுது. சரி அப்படியே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுல நினைச்சுட்டு ஒரு தெளிவு, மனம் தெளிவு வர்றது. துரகங்காரியான அகங்காரியான அவன் அந்த வார்த்தையை கேட்டு கதையும் எடுத்துட்டு போறார். ஸ்ரீ ஹரி எங்க ஹரி எங்க ஹரி எங்க ஹரேர் விதித்வா கதிமங்க நாரதாது. ஹரி எங்கன்னு தேடி போறத கரெக்டா நாரதர் வந்துட்டார். ஏன் நாராயண நாராயணா ஹரி எங்கன்னு யாராவது தேட தொடங்கி விட்டார்னா குருவான நாரதர் வரணமே, எல்லாங்கையும் தான்னு அட்டண்டன்ஸ் போட்டு விடுவாராம் நாரதர். ஏன்னா நாராயணனுடைய நாராயணன்னு யாராவது சொன்னா ரொம்ப பிரீத்தி நாரதற்கு தான் முதல்ல, அவரே கைப்பிடிச்சுட்டு கூட்டிட்டு போயிடுவார் சுவாமிட்ட. அது அசுரர்கள் நல்லவர்கள் அப்படின்னலாம் பார்க்க மாட்டார். நாராயணன் மனம் கட்டுட்டே அப்புறமேட்டு எனக்கு தராம இருக்க முடியும் அப்படின்னு நாரதர் வந்துட்டாராம். நாரதர் வந்து சொல்றார், தா ரசாதலம் நிர்விவேஷ, என்னப்பா ஸ்ரீ ஹரிய தெளிந்து கை சொல்றாய், தா ரசாதலத்துல பூமியை பார்த்துட்டு இருக்கா, பூமியை காப்பாத்துறதுக்கு வேண்டி போயிருக்காரே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டி ஒரு குருவாக அந்த ஹிரண்யாக்ஷனுக்கு வழிகாட்டி கொடுக்கிறார் நாராயணன் இருக்கிற இடம். ததர்ஷ தத்ராபிஜிதம் தராதரம் ரோன்னியமானாவ நிமக்ரதம் ஸ்ட்ரயா முஷ்கந்தமக்ஷ்ணா ஸ்வருஜோருணஸ்ரியா ஜஹாச சாஹோவன கோச்சரோ மிருகா. அங்க பார்த்தா அக்ரதம் ஸ்ட்ரயா தம்ஷ்டாகிரத்தினால அருணாபயமான கண்கள், சக்கசிவேனு கண்களோட பூமிய தராதரம் பூமிய தாங்கின்னு இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹரிய பார்த்தார். பார்த்ததும் இவருக்கு என்ன தோன்றிடுத்து, அஹோ வனகோச்சரஹா மிருகா, அத்புதமே வனகோச்சரஹா அப்படின்னா நீரிலையும் கரையிலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மிருகா ஜந்து அப்படின்னு பரிஹாசம் பண்றா. சரியா பார்த்தா வனகோச்சரஹா அப்படிங்கிறது ஒரு ஸ்துத்தியோட அர்த்தமும் வரும். ஏன்னா வனகோச்சரஹான ஜலசாயியான நாராயணமூர்த்தினும் அர்த்தம் உண்டு. மிருகஹான என்னது, மார்க்கணம் பண்ணப்படுறது அப்படின்னா யோகிகளால தேடப்படுறவன். யோகிகள்லாம் யார தேடுறா, அவர்தான் மிருகா. அப்படின்னா என்ன, ஜலசாய நாராயணன் தானே கூப்பிடுற. சரியா சொன்னா வனகோச்சரஹா மிருகா அப்படின்னு அந்த ஹிரண்யாக்ஷர் சொல்றார். மேலும் என்ன, அந்த கோபத்தை காட்டுற, ஹை நமே ஹியமஹீம் விமுஞ்சனோ ரசௌகதாம் விஸ்வசிருஜேயமர்ப்பிதா. அந்த வராகமூர்த்திட்ட சொல்ற, அஜ்ஞ ஏகி மஹீம் விமுஞ்ச, ஏ மூடா இந்த பூமிய விடு, இது வந்து பிரம்மாவால பாதாளவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டதாக்கும், நாம் பார்த்துட்டு இருக்கிறத நீ இந்த பூமி எடுத்துட்டு போயிடுவியா, மம ஈட்சதா அனையா ஸ்வஸ்தி ந யாஸ்யசி, போக மாட்டாய், நான் விடமாட்டேன், ஆசாதித சூக்கர் ஆக்கிருத்தே பன்றி வடிவம் எடுத்தவனே அப்படின்னு சுராதமா தேவனீச்சா அப்படி இதுக்கும் ஸ்வஸ்தி மந்திர மாட்டமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அஜ்ஞா அப்படின்னு கூப்பிடுற மூடா, அஜ்ஞான் இன்னொரு அர்த்தம், நாஸ்தி ஜ்ஞஹா யஸ்மாத் சஹா, யாரை விட எல்லாரையும் விட ஞானம் யாருக்கு இருக்கோ, சர்வஜ்ஞன் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. சுராதமான்னு கூப்பிடுறாளே அப்படின்னா என்ன, சுராஹா அதமாஹா யஸ்மாத் சஹா, யாரை அபேட்சை பண்ணி எல்லா தேவர்களும் தாக்கீழையோ, தேவோத்தமன் அப்படின்னு அர்த்தம் ஆவறது. ஆசாதித சூக்கரா கிருதிஹி, பன்றி கோலம் போட்டவனே கூப்பிடுறாரு. ஆசாதிதா லீலையா ஸ்வீகிருதா சூக்கரா கிருதிஹி, அதாவது லீலையாக வராக ரூபம் எடுத்துண்டவன், மாயா வராகமூர்த்தின்னு அர்த்தம். இப்படியும் அர்த்தம் பண்ணி சரியா பார்த்தா ஹிரண்யாக்ஷ கோபத்தினால சொல்ற வார்த்தை கூட ஸ்துதியா மாறிடுறது வராகமூர்த்திக்கு. சர்வஜ்ஞா தேவோத்தமா மாயா வராகமூர்த்தே பூமியை விட்டுத்தா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாமல இருக்கு ஹிரண்யாக்ஷனுடைய கோப வார்த்தைகள். மேலும் யுத்தத்துக்கு வா அப்படின்னு ரொம்ப குரூரமான வார்த்தைகளால வராகமூர்த்திய வராகமூர்த்தியுடைய கோபத்துக்கு ஆளாகிறான். திடீர்னு இவா ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாளோ, எல்லாரும் கஷ்டப்படுவாளே அப்படின்னு பூமாதேவி பயந்துட்டாளாம். காம்பீதாம் உபலட்சிய, பூமிய பார்த்தா பகவான் பார்த்தாரு பூமாதேவி பயந்துருக்கா அப்படின்னு பார்த்து, முள்ள ஜலத்துக்கடியிலேந்து அம்பு மத்தியாத்து ஜலத்துக்கடியிலேந்து முள்ள பூமாதேவி எடுத்துட்டு மேல வந்தாராம். ஜெய் போலோ வராகமூர்த்தி கீ ஜெய். அந்த பூமாதேவிய கொஞ்சம் பொறுமா அப்படின்னு மேல உபரி தளத்துல கரெக்டான இடத்துல கோச்சரே காமினசிய கரெக்டான இடத்துல பூமிய இறக்கி வச்சா, நீ பத்திரமா இரு இப்ப வரேன் நான் அப்படிங்கிற மாதிரி மனைவிட்ட சொல்ற மாதிரியே, நீ பத்திரமா இரு இப்ப இவனுடைய கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பூமாதேவிய இறக்கி வைக்கிறாளையோ, எல்லாரும் பிரம்மதேவர் உள்பட எல்லாரும் வாழ்த்தப்படுறா, புஷ்ப விருஷ்டி பண்றா தேவர்கள் எல்லாம். அப்படி ஒரு நிகழ்ச்சி அங்க நடக்கிறது. இந்த கோபம் வருது பின்னாடில இருந்து, அந்த ஹிரண்யாட்சன் வாடா என் கூட யுத்தத்துக்கு அப்படிங்கிற மாதிரி துர்வச்சனங்கள் எல்லாம் கேட்டு உக்ர கோபம் அடைஞ்ச வராகமூர்த்தி அட்டகாசம் பண்ணி சிரிச்சுண்டு சொல்றார், சத்யம் வயம் போவன கோச்சரா மிருகான் யுஷ்மத்விதான் மிருகே கிராம சிம்ஹான். அபத்ரா, அபத்திரமா இருப்பவனே, அசுபனா இருப்பவனே, நீ சொன்னது சத்தியம் தான். என்ன சத்தியம்? வன கோச்சராக மிருகா சொன்னது நீ கரெக்டு தான், நான் ஜலத்துல இருக்கக்கூட மிருகங்கள் தான், ஆனா நாங்கள்லாம் உங்களை மாதிரி கிடையாது. என்னது கிராம சிம்ஹான்? கிராமத்துல சிம்ஹம் யாரு? காட்டுக்கு சிம்ஹம் சிம்ஹம் தான், கிராமத்து சிம்ஹம் நாய். உங்களை மாதிரி நாய்க்களை தான் நாங்கள் தேடின் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வராகமூர்த்தி சொல்ற, நீங்கெல்லாம் சும்மா வீம்பு பேச்சுக்கு மட்டும்தான் லாய்க், வீரர்கள் கிடையாது. காரியம்னு வந்துட்டா பயந்து ஓடிடுவேல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரொம்ப உக்ரமான கோபம் ஹிரண்யாட்சனுக்கும் வருது. இவ ரெண்டு பேரும் பெரிய பெரும் யுத்தம் நடக்கிறது. அதுக்கப்புறம் பல ஸ்லோகங்கள்ல வர்ணனை பண்ற அந்த யுத்தம் எப்படின்னு, ஒரு கதையால இவர் அடிக்க, வராகமூர்த்தி அடிக்க, ஹிரண்யாட்சனன் திருப்பி கோபத்தினால அடிக்க, யோ அந்த கதை கீழே விழ பகவானே கதை எடுத்து கொடுக்கிறார் வாடா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி, இப்படி பலவிதமான யுத்தம் கதையினால யுத்தம் நடக்கிறது. யாருக்கெல்லாம்? அந்த ஹிரண்யாட்சனுக்கும் வராகமூர்த்திக்கும். இத பாக்கிறதுக்கு அத்தனை பேரும் வந்துட்டாலாம், பிரம்மர்கள், பிரம்மதேவன், ரிஷிமார், எல்லாரும் தேவர்கள் அத்தனை பேரும் வந்துட்டா இந்த யுத்தத்தை பாக்கிறதுக்காகவே. அப்பேற்பட்ட பெரும் யுத்தம் நடந்துட்டே இருக்கு, ஆனா விஷயம் என்ன, கிளைமேக்ஸ் வரமாட்டேங்கிறது. நேர பிரம்மதேவர் வந்து சொல்லிவிட்டார், சுவாமி டைம் ஆயிடுத்து, வேகம் இவருடைய கதையை முடியுங்கோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சந்தியா காலம் ஏற்படுறது, அதனால சுவாமி கிரீடாபரனான தேவா அப்படின்னு கூப்பிடுறா. ஏன்னா அவருக்கு விளையாடு ரொம்ப பிடிக்குமா நாராயணனுக்கு. யுத்தம்னு வந்துடுதே, கொஞ்ச நேரம் விளையாடி பார்ப்போமேன்னு நன்னா விளையாடிட்டு இருக்கார் பிரம்மதேவர். சொல்ற அவங்களோட விளையாட்டு நிறுத்தி சமயமா இருந்தது சந்தியா காலம், அசுரர்களுக்கு அவளுக்கு குடூர சக்தி ஏற சமயம். அதனால அவங்களுடைய மாயை ஆஸ்தாய, சுவாம் மாயா ஆஸ்தாய அகம் ஜெகி, உங்களுடைய மாயையை எடுத்துண்டு இந்த பாபியை வதம் பண்ணுங்கோ சொல்ற. அத பார்த்து சுவாமி அவரை பார்த்து ஒரு மந்த கடாட்சம், மந்தஹாசம் பண்ணி கடாட்சம் பண்றார் வராகமூர்த்தி. ஏன் அந்த கடாட்சத்திலே தெரிஞ்சு கொடுத்து, சரி அப்படியே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கொள்றாராம் சுவாமி. திருப்பி யுத்தம் ஏற்படுறது அவ ரெண்டு பேரும், நல்லா ஒரு பெரிய யுத்தம், ஜலமெல்லாம் பயந்து போறது, உலகமே நடுங்கும்படியான ஒரு யுத்தம். கருடனை பார்த்து பாம்பு பயந்து போறா மாதிரி, எப்படி கருடன் பாம்பு லீலையா ஜக்ராக சொல்லுவாங்களா, பாம்பு கருடன் அழகா பறந்து வந்து கீழே பாம்ப டக்குன்னு எடுத்துன்னு போயிடுவார, அதே மாதிரி வராகமூர்த்தி அவனை ஒரு தூக்கு ஒரு பிடி பிடிச்சாராம், அந்த கதைய தூக்கி போட்டார், ஒரு தட்டு தட்டினாராம், அப்படியே சுழண்டு சுழண்டு சுழண்டு விழுந்தார். ச ஆஹதோ விஸ்வஜிதாஹ்ய வக்ஞயா பரிப்ரமத் காத்ர உதத்தலோசனஹ விஷீர்ண பாஹு அங்கிரி சிரோருஹோபதத் யதானகேந்திரோ லுலிதா நபஸ்வதா. கண்ணெல்லாம் பிதுங்கி பெரிய கை காலெல்லாம் உடஞ்சு தலைமுடியோட கீழே விழுந்த அந்த ஹிரண்யாட்சனை வதம் பண்ணினார். அது எப்படி அவன் செத்து போனார் அப்படிங்கறதுனா, ஒரு பெரிய காற்றுனால, நபஸ்வதா நுழித்தா, பெரிய காற்றுனால வேரோட ஒரு மரம் அப்படியே சாய்ந்தா எப்படி இருக்கும், விழும்லவா, அந்த மாதிரி அந்த ஹிரண்யாக்ஷன் அந்த சரீரத்தை விட்டு விழுந்தார். அப்போ இத பார்த்து பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் புகழ்த்துற, அகோ பாக்யம் அகோ பாக்யம், அகோ இமாம் சம்ஸ்திதிம் கஹானு லபதே லபேத, யாருக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்படும் அப்படின்னு பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் சொல்றா. என்ன அப்பேற்பட்ட மரணமா இது, ஒருத்தர் செத்து போயிருக்கார், பகவானுடைய கையில இருந்து ஒரு அசுரன் மாண்டு விழுந்திருக்கார், இது என்ன அப்பேற்பட்ட பாக்யம் அப்படின்னா சொல்றா, யம் யோகி நோ யோக சமாதி நாரஹோம் தியாயந்தி லிங்காத சதோ முமுக்ஷயா தஸ்யேஷ தைத்யாபததஃபதாதோ முகம் ப்ரபஷ்யம் தனுமுத்ஸ ஸர்ஜஹ. மாயா கல்பிதமான சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கக்கூடிய பகவான், யோகிகளெல்லாம் தேடக்கூடிய அந்த பகவான், யார தியானம் பண்றாலும் அப்பேற்பட்ட பகவான், அவருடைய பாதத்தினாலேயே தஸ்ய பதா, அவருடைய பாதத்தினாலேயே வதம் பண்ணப்பட்டு தைத்யா பசதா முகம் பஷ்யன், அந்த அசுராதமன் பகவானுடைய அந்த முகத்தை பார்த்துண்டே சரீரத்தை விட்டாரு. எப்பேற்பட்ட ஆச்சரியம், இதெல்லவோ மகாபாகியம். கரேண அகன் பதாகதா, பகவானுடைய பாதத்திலேந்து கொன்று அவருடைய முகத்தை பார்த்துண்டே உயிரை விடக்கூடிய பாக்யம் எப்பேற்பட்ட பாக்யம், யாருக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அத்தியாச்சரியமா தேவர்கள்லாம் கொண்டாடுறா. மகோபாகியம் மகோபாகியம் தேவர்கள்லாம் ஸ்துதி பண்றா. நமோ நமஸ்தே கில யஜ்ஞ தந்தவே ஸ்திதௌ கிரஹீதா மலசத்வமூர்த்தயே திஷ்ட்யா ஹதோயம் ஜகதா மருந்துதஹ த்வத்பாத பக்த்யோ வயமீஷ நர்வ்ரதஹ. எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம், இந்த உலகம் பூராவே க்ஷேமம் அடைஞ்சிருக்கு. நமஸ்காரம் நமஹா நமஹா நமஹான்னு நமஸ்காரம் பண்றா தேவர்கள் அத்தனை பேரும். இப்படி ஹிரண்யாக்ஷ வதம் பூர்த்தி ஆயிடுத்து, வராஹ அவதாரத்தினுடைய அந்த நோக்கமும் பூமாதேவியையும் உத்தாரணம் பண்ணி அந்த ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரனையும் வதம் பண்ணினார். இந்த இப்பேற்பட்ட இந்த ஹிரண்யாக்ஷ வதன் அப்படிங்கிற கதையை, வராகவதார மூர்த்தியுடைய அந்த அவதார லீலையை ஸ்ரவணம் பண்ணினா என்ன பலன் அப்படிங்கறத சொல்றா. யோவை ஹிரண்யாக்ஷவதம் மகாத்புதம் விக்ரீடிதம் காரண சூகராத்மனஹா ஸ்ருணோதி காயந்தி அனுமோதேஞ்சசா விமுச்சதே பிரம்மவதாதபி த்விஜாஹ. பிராமணர்களே, இந்த வராகமூர்த்தி எடுத்துட்டு அந்த விஷ்ணு பகவானுடைய லீலைய யாரெல்லாம் கேட்கிறாளோ, யாரெல்லாம் பாடுறாளோ, யாரெல்லாம் அனுமோதத்தை வாழ்த்தி சொல்றாளோ, அவளெல்லாம் பிரம்மவதாதபி பிரம்மஹத்யா தோஷம் கூட அவளை தீண்டாது. மேலும் என்ன, பாவனமான பகவானுடைய இந்த கீர்த்தியை கேட்டவாளுக்கு ஆயுராஷிஷாம் ஆயுசு, சகலவிதமான அபீஷ்டங்கள், பிராணேந்திரியங்களுக்குண்டான ரக்ஷசு, எல்லாமே அந்த சௌரியம் வளர்த்தக்கூடிய அந்த கதையை கேட்டு எல்லாரும் சௌக்கியமா இருப்பார்கள். அந்த ஸ்ரீ நாராயணனுடைய கதியே அடைவார்கள். ஸ்ருண்வதாம் அந்தே நாராயணஹா கதிஹி, இந்த கதை கேட்டவாளுக்கு அந்தே அந்திம ஸ்மரணத்துல அந்திம மூச்சு எடுக்கிற சமயத்துல நாராயணஹா கதிஹி, ஸ்ரீ நாராயணனுடைய கதியை அடைவார்கள் என்று சொல்லி இந்த அற்புதமானவராக அவதார லீலையை பூர்த்தி பண்றார். இப்ப இந்த கதையை பார்த்தோம், இந்த கதையில என்ன விஷயம் அப்படிங்கறது கொஞ்சம் அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம்னா இந்த கதை ரிலேட் ஆகும் நம்ம லைஃப்ல. இந்த ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற அசுரன், அவர் யாரு சரியா சொன்னா, ஹிரண்யம் சொன்னா ஸ்வர்ணம், அக்ஷன்னா ஸ்வர்ணத்துல கண்ணுள்ளவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்வர்ணத்துல கண்ணு அப்படின்னா அது என்ன அப்படின்னா, ஸ்வர்ணம் என்ன அப்படின்னா வெளிப்படையான சரீரம், சுகம், பௌத்திகமான சுகத்தை காட்டுறது, அதுல ஆசை இருப்பவன் ஹிரண்யாக்ஷன், அகந்தையோடு இருப்பவன், சரீரத்துல வரக்கூடிய சுகத்தையே நினைச்சுட்டு இருப்பவன் ஹிரண்யாக்ஷன். பூமி அப்படின்னா என்னது, பூமினா மனசு தானா, அந்த மனசு இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய இந்திய சுகத்திலேயே தாழ்ந்து போயிடுறது. இரண்யாட்சனாக கூடிய நம்பள் பௌத்திகமான அந்த சுகத்திலேயே ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இந்திரியங்கள்லயே சுழண்டு அதோடைய சுகத்திலேயே இருந்து இருக்கும். அப்போ அந்த பூமி மனசு வந்து தாழ்ந்து விடுறதா, நம்ம சுகத்திலேயே இருந்து நம்ம நீச்சமான கீழுக்கு போயிடுறோம். அந்த கீழே போன அந்த பூமியை மனசை யார் தூக்கி விடுறா? வராகமூர்த்திய பகவான் தானே. அது யார் வராகம்னா என்ன? அகம் வரான். நம்ம என்ன பண்ணணும்? வராகமூர்த்திய வரிச்சுக்கணுமா, பகவானை மனசுல கொண்டு நிறுத்திடணும். அப்போ பகவானே அந்த மனசை உத்தாரணம் பண்ணுவார், இந்த இந்திரியங்களுடைய சுகத்திலிருந்தெல்லாம் மாற்றி ஆனந்தத்தை தருவார். அப்போ அகம் வரான், வராகமூர்த்தியை வரித்து கொள்ளணும், பகவானை வருத்திக்கணும். எப்படி வரம் பண்றது அப்படின்னா, வரிக்கிறதுனா யக்ஞ பகவானை மனசுல நிறுத்தணும். அப்போ அந்த யக்ஞ பகவானை மனசு, யக்ஞ பகவானை எப்படி நிறுத்துறது? மூணு விதமான யக்ஞம் பண்ணி, கர்ம யக்ஞம், ஜப யக்ஞம், ஞான யக்ஞத்தை பண்ணி அந்த பகவானை பிடிச்சுண்டோமாகில், வரிச்சுண்டோமாகில் அந்த பகவான் நம்மளை கரையேற்றுவார். நம்மளுடைய மனச பகவான்கிட்ட திருப்பிட்டோமானா அந்த வராக மூர்த்தியை, யக்ஞ வராக மூர்த்தியை நம்ம ஆராதனை பண்ணினோமாகில் நம்ம மனசும் உத்தாரணமாகும். இந்த இந்திரிய சுகத்திலேந்து, ஹிரண்யாக்ஷன்ட்டேந்து நம்மளுடைய மனசை காப்பாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு பெரும் தத்துவம். ஒரு வராகம் அப்படின்னா ஒரு பன்றி. பன்றி என்ன பண்ணும்? பொதுவா பிரகிருதியை சுத்தி பண்ணும் அல்லவா? அதுதான் என்வாயன்மெண்டல்ல கிளீனா வச்சுக்கும் அதனுடைய வேலையே, மெயின் வேலையே வராகத்தினுடைய வேலை அதுதான். பகவான் எதுக்கு அப்படி ஒரு ரூபம் எடுத்துக்கணும், வராகத்தினுடைய ரூபம் அப்படின்னா, ஒரு பெரிய விஷயம் நடக்கணும், ஒரு பெரிய நல்ல விஷயம், நிறைய பேருக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போறதுல தப்பில்லைன்னு பகவான் காட்டுற. நம்மளுடைய இந்த அகம்பாவத்தை, அபிமானத்தை, இதெல்லாத்தையும் விட்டுட்டு கீழ இறங்கி போனாதான் பல விஷயங்கள் தெரியும், பல நன்மைகள் வந்து சேரும். நம்ம இதையே பிடிச்சுட்டு மேலேயே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, யாருக்கும் பரோபகாரம் பண்ணிட முடியாது. நம்ம எல்லாத்தையும் விட்டு கீழறங்கி பகவானாட்டமா வராக ரூபமா எப்படி எடுத்து நம்மளோட பூமியை உத்தாரணம் பண்ணினாரோ, அசுரனை வதம் பண்ணினாரோ, அதே மாதிரி நம்மளும் இறங்கி இந்த இந்திரிய சுகங்கள் எல்லாம் விட்டு இது அல்ப சுகமே, நிரந்தரமான சுகம் பகவான்கிட்ட தான், பகவானை நாடி பகவானையே சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற பெரும் தத்துவத்தை இந்த வராக அவதாரத்தை அவதாரத்துல நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியறது. இதோட வராக அவதார பூர்த்தி. சித்யுத்ததார விஹாராய ஹிரண்ய பிராணஹாரிணீ குருவாத புரீஷாய க்ரோடரூபாய மங்களம் ஸ்வஸ்தி ப்ரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேண மார்கேண மஹீம் மஹீஷாஃ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யஃ பிருத்வீ சஸ்ய சாலினீ தேசோயம் க்ஷோபரஹிதஃ ब्राह्मणा सन्तु निर्भयाः त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरे राम हरे राम राम राम हरे हरे हरे कृष्ण कृष्ण कृष्ण हरे हरे ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஃ ஜெய.